இப்போ பதிவு 2, காடுகளை விட அதிகமாக யாரால் மேகக்கூட்டங்களை உற்பத்தி செய்ய முடியும்னு பார்ப்போம். இப்போது காட்டில் வந்து 3 அடி வரை தண்ணியை நிறுத்தினா காடு செத்துரும்னு சொன்னோம். தென்னை மரத்தில் நிறுத்தினாலும் சரி தான், தேக்க மரத்தில் நிறுத்தினாலும் சரி தான், ஒரு 4 அடி தண்ணி நிறுத்தினா கண்டிப்பாக செத்துரும். அப்போது காடுகள் வந்து கொஞ்சம் தண்ணியை தான் பிடிச்சிக்கும், மிச்ச தண்ணியெல்லாம் வெளியில் போயிடும். மழை பெஞ்சினா காட்டில் கொஞ்சம் தண்ணி நிற்கும், மிச்சம் தண்ணியெல்லாம் வெளில ஓடும். இதை தான் காட்டாற்று வெள்ளம்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா கண்மூடித்தனமாக மலைப்பகுதியில் காடுகள்லேருந்து திடீர் திடீர்னு வெள்ளம் வரும். ஏன்னா அங்கே பெய்கிற மழையெல்லாம் அந்த மண் நனைஞ்சதுக்கப்புறம் ஓடிடும். இப்போ நல்லா காஞ்சிருந்த மண், இப்போ நம்ம பார்த்தோம் கடலை தோட்டம் மாதிரி எடுக்கும்போது பார்த்தோம், 2 நாள் 3 நாள் பெஞ்ச மழை, 1 மாதம் பெஞ்ச மழை அவ்வளவும் பூமி குடிச்சிட்டு. ஆனால் காடுகளில் மழை மரத்துக்கும் கீழே சீக்கிரம் காயவே காயாது, ஈரம் தான் இருக்கும். ஏன்னா மரத்துக்கும் கீழே அதிகமாக வெயில் பட்டு காஞ்சதுனாலே மரம் செத்துரும். அதனால் என்ன செய்யும், கிளைகளை விரித்து இலைகளை போர்த்தி கீழே நிழலை வந்து பரப்பி அந்த கீழ் வேர் இருக்கிற பகுதி காயாமல் மரம் பார்த்துக்கும். ஏன்னா காஞ்சி போச்சுன்னா மரம் செத்து போயிடும், குடிக்க தண்ணி இருக்காது. அதனால் ஈரத்தை காப்பாற்றி வச்சுக்கும், ஆனால் என்ன செய்யும், தண்ணீரை தேக்கி நிறுத்தாது. ரெண்டு வேலையும் செய்யும். அந்த சேர்த்து வச்சிருக்கிற ஈரத்தையும் ரொம்ப வேகமாக ஆவியாக்கவும் முடியாது, ஏன்னா ஆவியாக்குச்சுன்னா செத்துடும் அது. அதனால ஈரத்தை பாதுகாக்கிற வேலையை தான் மரங்கள் செய்யுமே தவிர இவைகள் மிகப்பெரும் அளவில் மேகக்கூட்டங்களை உற்பத்தி செய்யாது. சரியா? அல்லது மிகப்பெரும் அளவில் நீராவியை உற்பத்தி செய்யாது. ஏன்னா நீரை தேக்கியும் வைக்கல, நீரை வேகமாக ஆவியாகவும் ஆக்கலை. அப்புறம் எப்படி அது நீராவியை நிறைய உற்பத்தி பண்ண முடியும்? நீராவியை மிக அதிகமாக உற்பத்தி பண்ண முடியாது. சரி, நீராவியை அதிகமாக உற்பத்தி பண்ணுற ஒரு ஆள், காட்டை விட மிக அதிகமாக உற்பத்தி பண்ணுற ஆள், அவங்க மேகக்கூட்டங்களை உற்பத்தி பண்ணுறாங்களா? நீராவியே நேரடியாக மேகமாக மாறிடுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி, நியாயமான கேள்வி இருக்கு இல்லையா? அந்த கேள்விக்கு அடுத்ததாக போகணும். ஏன்னா மேகக்கூட்டங்களுக்கும் நீராவிக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல புரியணும் அவசியம். இப்போது ஒரு பானையில் அரிசியும் தண்ணியும் ஒன்றா வச்சு எரிக்கிறோம், அது மேலே கனமான ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஒரு தட்டை மூடி வச்சு தான் இருப்பாங்க, ஏன்னா தூசி கிசி விழுந்துரும், ஏதாவது மேலேருந்து விழுந்துரும் அப்படின்னு. கொஞ்சம் நேரம் கழித்து கொதி வந்த பிறகு, ஆவி அதிகரித்த பிறகு என்ன செய்யும், இந்த தட்டை வந்து தூக்கி எரியும் உள்ளே இருக்கிற ஆவி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உள்ளே முதல்ல வைக்கும்போது சாதாரணமாக இருக்கும், இடையில நீர் கொதித்து ஆவியான பிறகு இந்த ஆவியினுடைய அழுத்தம் அதிகரிக்க அதிகரிக்க இது என்ன செய்யும், அழுத்தம் அதிகரித்து அந்த தட்டோட எடையை தூக்கி எறிகிற அளவுக்கு அதுக்கு வந்து பலம் வந்துடும், தூக்கி எறிஞ்சிடும் வேகமாக. இதே கதை தான் ப்ரெஷர் குக்கர்லேயும் நடக்குது. ப்ரெஷர் குக்கரோட வாயு வந்து அடைச்சி வச்சுருப்போம், உள்ளே கொஞ்சம் போல் தண்ணியை ஊற்றி காப்பியோ பாலோ தண்ணியோ ஊற்றி கொளுத்து எரிக்கும் போது அது நீராவியாக மாறி, பால் வந்து ஆவியாக மாறி அதிக அளவில் விரிவடைஞ்சி திறந்து விடலைன்னா சீறிக்கிட்டு வெளியில் வரும். திறந்து விட்டா, திறந்து விடலைன்னா அடைச்சி வச்சுருந்தா காப்பி குக்கரே வெடிச்சிடும் இல்லையா? அவ்வளவு அழுத்தத்தோடு அது அதிகரிக்கும். இது இன்னொரு விஷயம். அடுத்ததான், இதே அடிப்படையில் தான் ரயில் இன்ஜின் தயாரிக்கப்பட்டது. 23 கேரேஜ் அதுக்கும் கூட கூட இருக்கலாம், அதில் உள்ள ஆட்கள் அவ்வளோ எடை இவ்வளவு பேரையும் சேர்த்துக்கிட்டு ஏற்கனவே உள்ள கரி இன்ஜின், ரயில் இன்ஜின் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் ஒரு என்ஜின் ஃபுல்லாக நிறைய கரி இருக்கும், ஒரு சின்ன பேரலில் தான் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை நீராவியாக மாற்றி அந்த கரி துண்டை வச்சுக்கிட்டு கொளுத்தி அந்த நீராவியை உற்பத்தி பண்ணி அந்த நீராவியை கொண்டு பிஸ்டனை இழக்க வச்சு அதை கொண்டு சக்கரத்தை இயக்கி அந்த சக்கரம் இயங்குவதன் மூலமாக நீராவியை கொண்டு பிஸ்டன் என்று சொல்லப்படுகின்ற அந்த இழுவை திறன் கொண்ட அந்த இழுவை கம்பிகளை இயக்குவித்து அந்த இழுவை கம்பிகளின் மூலமாக, இழுவை சட்டங்களின் மூலமாக சக்கரங்களை சுழல செய்து அந்த சுழற்சியின் மூலமாக அந்த 23 பெட்டிகள் அதில் உள்ள பயணிகள் எல்லாரையும் சேர்த்துட்டு ட்ரெயின் போகும். ஒரு சின்ன என்ஜின் பூராவும் தண்ணி இல்லை, புரிஞ்சுக்கோங்க. என்ஜினில் கொஞ்சோண்டு, ஒரு பேரலில் கொஞ்சோண்டு தண்ணி, அந்த தண்ணி அந்த கொதிகலனில் இருக்கிற நீர் நீராவியாக மாறி தான் இவ்வளோ பெரிய ஆச்சரியத்தை செய்து. அது நீராவியாக மாற்றாமல் திறந்து விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கிங்களேன், அப்பப்போ எரியும் போதே திறந்து வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கிங்க, ட்ரெயின் குந்தின நின்ன இடத்துலே தான் நிற்கும், இன்ஜினும் நின்ன இடத்துலே தான் நிற்கும். நீராவியாக போகும்போது அதுக்கு வெறி பிடிச்சது மாதிரி ஆற்றல் வருது, அவ்வளோ பேரை இழுத்துக்கிட்டு போகுது. இந்த அடிப்படை புரியணும். அதேமாதிரி ப்ரெஷர் குக்கரில் அந்த வாய் திறந்தபடியாகவே இருந்ததுன்னா கொதிக்கிற தண்ணி அது பாட்டுக்கு ஆவி ஆகி வெளில போயிட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே பானையோட சோறு, அரிசி வலையில் பானை இருக்குது பாருங்கள், பானை மேலே வச்சுருக்கிற மூடி இருக்குது பாருங்கள், அதை ஒரு 2 அங்குலம் சின்னதாக ஒரு இடுக்கு வச்சு இடையில ஒரு குறுக்க ஒரு கம்பியோ ஏதோ ஒன்று போட்டு அது மேலே தூக்கி அந்த மூடியை வச்சு பாருங்கள். இந்த பானை ஓடு, பானையினுடைய விளிம்பு இருக்கு இல்லையா, அது மேலே ஒரு சின்ன மரக்குச்சியை போடுறது அல்லது ஒரு சட்டத்தை வைக்கிறது, அது மேலே இந்த மூடியை வைங்க, அந்த மூடியை தூக்கி போயிடுமா? இப்பயும் ஆவி வந்துக்கிட்டு தான் இருக்கும் பானை உள்ளேருந்து, வராது. மூடி வச்ச இடத்துலேயே தான் இருக்கும். ஏன்னா ஆவி வெளியில் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால அதுக்கு போதுமான அழுத்தம் கிடைக்காது. இந்த அடிப்படையில் இந்த இந்த இந்த பதிவில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, மிகப்பெரிய அழுத்தம் உண்டு பண்ணப்பட்டால் மட்டுமே அது ஆற்றலாக உருமாறும். சாதாரணமாக ஏற்படுத்தப்படுகின்ற நீராவி ஆற்றலாகவும் மிகப்பெரிய அழுத்தமாகவும் மாறாது. அது வெகு தொலைவுக்கு ஆற்றலோடு நகர்ந்து செல்லாது, ஒரு பொருளை நகர்த்தி செல்லாது. இந்த அடிப்படை உண்மை புரியணும். அடுத்த பதிவுக்கு வரேன்.